You know what? Guess who's back? We back, baby! கண்ணை பார் உள்ளே லட்சம் வெண்ணிலா உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கோடியாய் மாறிதம்மா அடி போனது போகட்டும் காயங்கள் அறட்டும் எப்போதும் நான் உன்னை கனவில் பார்க்க ஆசைகள் வந்துடும் ஆனந்தம் தந்திடும் என்று முதல் இந்த பாட்டை நீ கேட்க முகத்தில் இருக்கும் சிரிப்பு ஆனா உள்ளுக்குள் என்னடி முறப்பு அடி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதுதான் என்னோட கருத்து என்ன தனியுமா பார்க்க ஆசைகள் வந்து என்ன தாக்க மீண்டும் நான் உன்னைய பார்க்க காதல் வந்து நெஞ்சம் மலர்ந்ததே உலகம் மறந்ததே அடி உன்னால் புதிதாய் பிறந்ததே அடையேன் இப்படி நிகழ்ந்ததே ஆயிரு உயிர் ஒன்றாய் கடந்ததே அடியே இப்போ என் சிறிதாய் இதயம் சட்டன நீ பறித்தாய் I'm out of here.